கடா போத நான் பாட்டு கட்டும் மேத புத்தம் நம்ம சேர்ந்து புட்டா குத்து பாட்டுதான் பச்சை பச்சை புல்ல அட கலக்குங்கடா மெல்ல கொஞ்சம் ஆட்டம் போடு பட்டம் போட்டுதான் பாட்டு கிட்டத்தட்ட இங்க கிங்கு நாம தான் நமக்கு டப்பா பாட்டு டமாரம் தான் போட்டு டர்றனக்கா பாட்டு டண்டனக்கா தான் இத்தி கடா போத நான் பாட்டு கட்டும் மேத நம்ம சேர்ந்து புட்டா குத்து பாட்டுதான் பச்சை பச்சை புல்ல அட கலக்குங்கடா மெல்ல வந்து கொஞ்சம் ஆட்டம் போடு வட்டம் போட்டுதான் மனுஷன் கண்ட இந்த மப்புக்குள்ள மாட்டாதவ இங்க எவனோ இல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்து ஜின்னுக்குள்ள ராவா விட்டா சேஃப்டி இல்ல பாட்டித்தான் அடங்குந்தான் வாழ்க்கையடா அட அதுக்குள்ள அடிச்சுக்க அடிக்கடா போதி மரம் போல போதையடா போட்டா வரும் ஞானமடா கைத்தலக்கா பாட்டு அந்தரத்தில் பாட்டு கிட்டத்தட்ட இங்க கிங்கு நாம தான் நமக்கு டப்பா பாட்டு டமாரம் தான் போட்டு தர்றனக்கா பாட்டு டண்டனக்கா தான் இந்த சீமைக்குள்ள சேகரத்தாம் என்றாலே இல்ல சொர்க்கத்தையே வச்சான் சொம்புக்குள்ள உள்ளத்தல்ல தொல்ல இல்ல மானோ ரோசம் எல்லாம் விட்டு போச்சு வேணா மாமு இந்த வெட்டி பேச்சு குட்டி தொட்டா தப்பு ஊருக்குள்ள அட புட்டி தொட்டா தப்பே இல்ல பாட்டு அந்தரத்தில் பாட்டு கிட்டத்தட்ட இங்க கிங்கு நாம தான் நமக்கு டப்பா பாட்டு டமாரந்தான் போட்டு தர்றனக்கா பாட்டு டண்டனக்கா தான்